கட்டி தங்கமே உன்னை கட்டி அணைப்பேன், சொட்டு கண்ணீரை கையில் தொட்டு துடைப்பேன். கட்டி தங்கமே உன்னை கட்டி அணைப்பேன், சொட்டு கண்ணீரை கையில் தொட்டு துடைப்பேன். சின்ன ராஜாங்கம் ஒன்று கட்டி கொடுப்பேன், எந்தன் ராணிக்கு வைரம் கொட்டி கொடுப்பேன். என்னை நம்புங்கள் புன்னகை சிந்துங்கள், கட்டி தங்கமே உன்னை கட்டி அணைப்பேன், சொட்டு கண்ணீரை கையில் தொட்டு துடைப்பேன். வண்ண நிலவு என்ன விலை விலை என்று வாங்கி வருவேன் கண்ணே கண்ணே. வானவெளியில் நட்டு வைத்த நட்சத்திரம் கொட்டி தருவேன் பெண்ணே பெண்ணே. தீரை கடல் பல ஓடி தீரவியம் எடுப்பேன், கடலுக்குள் ஒரு வீடு கட்டி நினைப்பேன். பட்டணத்தில் சென்று நான் கப்பல் கட்டுவேன், என் பத்தினிக்கும் பிள்ளைக்கும் பட்டம் கட்டுவேன். கட்டி தங்கமே உன்னை கட்டி அணைப்பேன், சொட்டு கண்ணீரை கையில் தொட்டு துடைப்பேன். கட்டி தங்கமே உன்னை கட்டி அணைப்பேன், சொட்டு கண்ணீரை கையில் தொட்டு துடைப்பேன்.